वेङ्कटनाथार्यः कविता कृहकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै नमः. ஆசீனாதிகரணம் முடிஞ்சு கொடுத்து அதன் பிறகு அடுத்த அதிகரணம் இப்ப ஆரம்பிச்சாரு. இந்த அதிகரணம் ரொம்ப சுவாரஸ்யமான அதிகரணம். இதுல முதல் அதிகரணம் ஆவர்த்தி அதிகரணம். அந்த ஆவர்த்தி அதிகரணத்துக்கு அப்புறம் அது விஷயமாகவே இப்ப விசாரிக்கப்படுறது. என்னது அப்படின்னாக்க, இது ஆப்ரயாண அதிகரணம். இப்ப ஆவர்த்தி அதிகரணம் முதல் அதிகரணம். அதுல என்ன சாதிச்சோம்? ஒரு பலமுறை பண்ணணுமா அப்படின்னு அங்க சொன்னா, அப்போ ஒரு முறை பண்ணாலே அந்த யாகம் அனுஷ்டிச்சதா முடிஞ்சிருவதோ இல்லையோ, அது தனக்கு அந்த தேவதைகள்ல பிரதிய பண்ணி அதன் மூலமாக ஒரு சொர்க்கமோ என்ன பலன் தேவையோ அதை கொடுத்துடுறது. ஒரு முறை பண்ணாலே யாகத்தை அனுஷ்டிச்சிடுறோம், பலன் கிடைச்சிடுறது. அந்த மாதிரி உபாசனமும் ஒரு முறை பண்ணாலே போரும் அப்படின்னு பூர்வபக்ஷ ஆட்சேபிச்சான். அதற்கு சமாதானம் கிடையாது. ஏன்னா இங்க உபாசனம், தியானம், அத மாதிரி வேதனம், வித்யா இவைகள் அத்தனையுமே ஒரே அர்த்தத்தை தான் சொல்றது. நேற்று கூட பார்த்தோம், தியானம் அப்படின்னா எப்படி அவிச்சி தைலதாராவது அவிச்சின்ன சந்தன சந்தான ரூபம் அப்படின்னு சொன்னோம். தைலதாராவது என்ன இப்படி ஒழுகின்னு இருக்கும், இடவெளியே வராதோ, அந்த மாதிரி தொடர்ந்து பண்றது. அதனால இதுதான் தியானம், இதுதான் உபாசனம், இதுதான் வேதனம். அதனால இந்த பக்தியானது ஆவர்த்தி பண்ணதுதான் பக்தி, ஒருமுறை பண்றது இல்லை அப்படின்னு நாங்க சொல்லி முடிச்சிட்டோம். இப்ப இந்த அதிகரணம் இருக்கு பாருங்க, ஆப்ரயாண அதிகரணம். அதுல இப்ப கேள்வி வருது, சரி நீ வந்து ஒருமுறை பண்றது உபாசனம் கிடையாது, ஆவர்த்தி பண்றதுதான் உபாசனம் நீ சொன்ன, அதை அப்படியே ஏத்துக்கிறோம். ஆனால் இங்க சில விஷயங்கள் இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னா, தொடர்ந்து பண்றது பலமுறை பண்றதுதான் உபாசனம்ன்றது. அப்போ ஒரு நாள் காத்தால ஆரம்பிச்சு ராத்திரி பிறந்து ஊதம் பண்றான், தொடர்ந்து பண்றான், தியானம் பண்றான், அப்ப கூட பலமுறை பண்ணப்பட்டதா ஆயிடுத்து. அதாவது ஒரு வாட்டி நாராயணம் நினைக்கிறதோ ரெண்டு வாட்டி நினைக்கிறதோ தப்பு. பலமுறைன்னா என்ன அர்த்தம்? மூணு வாட்டில இருந்து எவ்வளவு வேணாலும் பண்ணலாம், மூணு வாட்டி எவ்வளவு வேணாலும் பண்ணலாம்னு சொல்லச்ச, அது ஒரு நாள் முழுக்க பண்ணாலே பலமுறை பண்ணிடுறதா ஆயிடுறதே. சத்தம் சப்ராஜாபத்தியான் பசு நாளபேத்தான் இருக்கு. இந்த பசுன்னுட்டு பகுவசனம் இருக்கு, ஆடுகளை அப்படின்னு அர்த்தம். ஆடுகளை சொல்றதுக்கு மூணு பண்ணலாமா அல்லது பகுவசனம் இருக்கு பசுன்றது, மூணு பண்ணலாமா இல்ல எவ்வளவு வேணாலும் பண்ணலாமான்னு பூர்வபக்ஷி சந்தேகம். பூர்வபக்ஷி என்ன சொன்னா, பகுவசனம் இருக்கு எவ்வளவு வேணாலும் பண்ணலாம், ஒத்தனை சக்தி இருக்கு, நிறைய ஆடுகளை வாங்கினதாம், நிறைய ஆடுகளை வாங்கினதும் அவன் பண்ணிடுறான், அந்த மாதிரி இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு சொன்னாக்கா அது தப்பு. அது மாதிரி தப்பு ஏன் அப்படின்னா, நிறைய வாங்கிட்டு வந்தாக்கா அது என்ன ஆகும்னாக்கா, அதுக்கேத்த மாதிரி அங்கங்கள்லாம் நிறைய பண்ணும்படியா இருக்கும், அங்கங்கள்லாம் நிறைய பண்ணும்படியா இருக்கும், நிறைய அங்கங்கள் பண்ணணும்னு ஆயிடும், நிறைய அங்கங்கள் தான் ஆயிடும். நிறைய அங்கங்கள் பண்ணாக்கா காலதாமதம் ஆறுது, அபூர்வம் நிறைய கல்பிக்கணும்னு ஆயிடும், நிறைய அதுல கஷ்டங்கள் இருக்கு. அதை காட்டிலும் மூணு முறை பண்ணாலே நமக்கு பண்ணினதா ஆயிடுறது, மூணு முறை பண்ணினாலே அது பண்ணினதா ஆயிடுறது. அதனால அதுவே போறமே, மூணு முறை பண்ணாலே போறோம். அப்படின்னு மீமாம்சகாய் இது பண்றக்கா, நியமம் பண்றக்கா. அதனால இங்க கூட உனக்கு பலமுறை பண்ணணும், பலமுறை பண்ணணும். அந்த பலமுறைன்றத எப்படி பண்ணினா என்ன, மூணு வாட்டி ஒரு நாள் பண்ண, ஒரு நாள் பண்ணா கூட பல நாள் பண்ண மாதிரி ஆயிடுறதே, பல நாள் பண்ற மாதிரி அதுல ஆயிடுறது. அதனால இத மாதிரி ஒரு நாள் தியானம் பண்றது அது பலமுறை பண்ணதா ஆயிடும், அதையே பண்ணலாமே அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியானவன் ஆக்ஷேபிக்கிறான். பூர்வபக்ஷி அதை ஆக்ஷேபிக்கிறான், அதை கண்டனம் பண்ற இங்க, இங்க கண்டனம் பண்ற அது தப்புன்னு. அதுக்கோசரம் தான் இந்த அதிகாரம் வருது. அதனால அது எப்படி கண்டனம் பண்றத விவரமா இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார் சுவாமி. ஆக இப்ப பூர்வபக்ஷமும் ஓரளவு புரிஞ்சுது. அதாவது உபாசித அப்படின்னு விதிவாக்கியம் இருக்கு. உபாசித்தாக்க உபாசனம் பண்ணுங்க அப்படின்னு இருக்கு. அத பண்ணணும்னா எப்படி பண்ணணும், பலமுறை பண்ணணும். நீ இருக்கு பாருங்க, நம்ம ஒரு நாள் அனுஷ்டிச்சாலே பலமுறை அனுஷ்டிச்சுதான் ஆயிடுறது. அதனால பரமாத்மாவை தியானம் பண்ண பண்ணின பண்ற ரூபமான ஒரு பக்தி, தியானம் தான் பக்தி. அந்த பக்தியானது இந்த விதிப்பத்தியத்தினால விதிக்கப்படுகிறது, பலமுறை பண்ணணும். அது ஒரு நாள் பண்ணாலே போருமே. அதனால அதுக்கு மேல பண்ணி எவ்வளவு தூரம், கருணாகராச்சாரம் சாதிப்பார். எனக்கு உபன்யாசம் ஏதோ ஒரு இடத்துல போட்டிருந்தா, அப்ப கருணாகராச்சாரத்தை சொன்னேன், அடே நான் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன், இதெல்லாம் விஞ்ஞாபிக்க போறேன் அப்படின்னா, சுவாமி நீர் எவ்வளவு நாள் உபன்யாசம் பண்ணாலும் சரி, அவ எவ்வளவு சம்பவம் கொடுப்பாளோ அவ்வளவுதான் கொடுப்பா. அதனால நீ ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம்லாம் சொல்லாதீங்க, ஒரு மணி நேரம் சொன்னாலே போறோம். அவ ஒரு மணி நேரம் சொல்ல சொன்னாலா, ஒரு மணி நேரம் சொல்லும். ஒன்றரை மணி நேரமா, ஒன்றரை மணி நேரம் சொல்லும். அவளுக்கு நீர் நிறுத்திச்சே அவளுக்கு தோணணும், ஐயோ நிறுத்திட்டேரு, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கேட்டுட்டு இருக்கலாமே, சொல்லிட்டு இருக்கலாமே இந்த சுவாமி அப்படின்னு தோணணும். அவ எப்படா நிறுத்துவான் இந்த ஆளுன்னு அவர் நினைச்சிட கூடாது. அது மட்டும் இல்லாம நீ எவ்வளவு சொன்னாலும் அவ எவ்வளவு கொடுப்பாளோ அவ்வளவுதான் கொடுப்பா, அதன் பேர ஒன்னும் பைசா அவனுக்கு பேராது. அதனால ஒரு திட்டமா முற்றடம் போறும் அவ கிருப்தமா சொன்ன. என்னன்னாக்க மனுஷாளுடைய மனோபாவத்தை புரிஞ்சுக்கணும், நம்ம வாழ்க்கைக்கு இஷ்டத்துக்கு சொல்லிட்டே போக கூடாது. ஏன்னா தாரணாசக்தி முக்கியம் இல்லைய கிரகிக்கிறது. இவன் ஒரு நாளைக்கு மூணு ஸ்லோகம் கூட சொல்லிட்டு போலாம், மூணு ஸ்லோகத்தை ஒரு மணி நேரத்துலயும் மூணு ஸ்லோகம் நாலு ஸ்லோகம் சொல்லிட்டு போடலாம். சதசெல்லாம் நாங்க சொல்லச்சு அடிவளத்தராடு ஸ்லோகம் சொன்னோம்னாக்க பத்து நிமிடத்துல ஒரு ஸ்லோகம் விடுவோம், அத மாதிரி அடியன்னு சொல்லிட்டு போயிடலாம். பத்து நிமிடத்துக்கு ஒரு ஸ்லோகம்னாக்க ஒரு நாளைக்கு பத்து ஸ்லோகம் சொன்னாக்க இந்த ஒரு வாரத்துல அடிவளத்தராடு முக்கிடும் அடியன். ஆனால் கிரகணி கிரகிக்கணுமா வேண்டாமா, அதனால நான் ஒரு ஸ்லோகம் அடியன் வச்சுட்டு இருக்கேன். இத வந்து ஆரம்ப காலத்திலேயே கேட்டிருக்கேன் உங்ககிட்ட, உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா என்னவோ தெரியாது. இந்த மாதிரி கொஞ்சம் இது பண்ணி சொல்லட்டுமா, வேகமா சொல்லட்டுமா, ரெண்டு ஸ்லோகம் சொல்லட்டுமான்ட்டு. அதுக்கு அப்ப சொன்னா அதெல்லாம் வேண்டாம், ஒரு ஸ்லோகமே ஒரு நாளைக்கு இருக்கட்டும், அப்பதான் நல்லா கிரகிக்க முடிகிறது அப்படின்னு சொன்னான். அதனால ஒரு ஸ்லோகம் இவ்வளவுன்னு சொன்னா போறோம், அதுக்கு மேல சொன்னாக்க சொல்றவனுடைய தொண்டைதான் போகும், கேட்கிறவாளுக்கு ஒரு இது வராது, உற்சாகம் வராது. ஏன்னா ஒரு ஸ்லோகத்தை மனசுல கிரகிச்சுண்டு அதை முடிச்சுக்கிறதுக்கே பொறும் பொறும் ஆயிடும். ஏன்னா இதெல்லாம் வேதாந்த விஷயம், விசார விஷயங்கள், அதை அனைத்தையும் சுலபமா புரிஞ்சுட முடியாது. நம்ம எவ்வளவுதான் இறங்கி சொன்னாலும் அதை ரெண்டு வாட்டி கேட்டாதான் மனசுல பதியும். அதனால கருணாகராஜர் சொல்லுறது, நீ எவ்வளவு சொன்னாலும் சரி அவளால கிரகிக்க முடியாது, அவ ஒரு நியத்தை வச்சிருக்கா, அந்த சமயத்துல முடிச்சிடும். அந்த சமயத்துல முடிச்சாருனாக்க அவளுக்கு திருப்தியா இருக்கும், உமக்கு கொடுக்கற சம்பாவனையும் சரியா இதுவா போகும். அவரு நீ நிறைய சொல்லிட்டு நான் ரெண்டு மணி நேரம் சொன்னேன், மூணு மணி நேரம் சொன்ன, எவ்வளவுதான் கொடுத்தான்னு நீ நினைக்கக்கூடாது. அவளாலையும் கஷ்டப்படக்கூடாது, அவளையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு. அந்த மாதிரி இங்க பாருங்க, ஒரு நாளுக்குள்ள பல முறை பண்றது சித்திச்சுடுச்சு. அதுக்கு மேல திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருந்தாக்கா இது அர்த்தம் தானே, அது வேண்டவே வேண்டானே. அதனால எவ்வளவு பண்ணணுமோ அவ்வளவுதான் பண்ணணும், அதுவே போறோம். அதனால விதிப்பிரத்தையும் அதிலேயே முடிஞ்சு கொடுத்தோம். ஆகவே அதன் பேர்ல நம்ம அதிகமா பண்ணினோம்னாக்க இந்த பிரம்ம சிந்தனமே வியர்த்தமா போயிடும் அப்படின்னு பூர்வபக்ஷியனுடைய ஆக்ஷேபம் அப்படின்னு சொல்றான். அதற்கு சமாதானம், இதுவரை நாங்க வந்து ஸ்ருதி மூலமா தான் போயிட்டு இருக்கோம், சாஸ்திரம் என்ன சொல்றதோ அதுதான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இங்க சாஸ்திரம்ங்கிறது உபனிஷத்து தான், இந்த வேதம். இந்த வேதமானது என்ன சொல்றதோ அதுக்கு அனுகுணமாகவே நாங்க பிரவர்த்திக்கிறோம். இப்ப நீ என்ன சொன்ன, உபாசித்தேன் இருக்கு, பலமுறை பண்ணணும், தியானம் பண்ணணும், அது ஒரு நாள்லயே கூட பலமுறை தியானம் பண்ணிவிடலாம். தியானம் பண்ணினோம்னாக்க அப்போ ஒரு நாளே முடிஞ்சு போச்சே, அதுக்கு மேல பண்ணா வியர்த்தம் அப்படின்னு நீ சொன்ன, அதுவே தப்புன்னு நாங்க சொல்றோம். ஏன் அப்படின்னாக்க உபனிஷத் வாக்கியம் என்ன சொல்லிடுத்து, அங்க வந்து சொல்றது சகல் வேவம் வர்த்த என்ன யாவதாயுஷம் பிரம்மலோகம் அதிசம்பத்யதே நஜ புனராவர்த்ததே நஜ புனராவர்த்ததே அப்படின்னு சாந்தோக்கிய உபனிஷத் கடைசியில சொல்றது. சகலு அந்த உபாசகன், உபாசகனோம் என்றால் ஏவம் வர்த்தையன் இவ்வாறு இருப்பவனாக எவ்வளவு நாள், யாவதாயுஷம் தன்னுடைய ஆயுசு எவ்வளவு நாள் இருக்கோ அவ்வளவு நாளும் அவன் என்னென்ன பண்ணணும், தன்னுடைய வர்ண தர்மம் தன்னுடைய ஆசிரம தர்மம் அவைகளை அனுஷ்டிச்சுண்டு அதுக்கேத்த மாதிரி உபாசனத்தையும் அனுஷ்டிச்சுட்டு இருக்கணும். நான் பிறந்தேன்னாக்க என்னுடைய காலம் முடிகிற பிறகுதான் நான் சாப்பிடாம இருக்க மாட்டேன், ஏதோ ஒரு கிரியை பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரிதான் இந்த உபாசனம் கூட, இந்த வர்ணாசிரம தர்மங்களும் கூட. சாப்பிடுறது தூங்குறதுன்னா லௌகிக காரியங்கள், ஆனால் இந்த உபாசனம் அக்னிஹந்தானம் உபாசனம் யாகம் பண்றது அக்னிஹோத்திரம் பண்றது இவைகள்லாம் வைதிக கர்மாக்கள். இது ரெண்டுமே நாம பண்ணிட்டு தான் இருக்கணும். விஜயானம் யஜ்யம் தனுதே கர்மாணி தனுதே பிச்ச அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அதாவது விஜயானம்னா ஜீவன், இந்த ஜீவாத்மா விஜயான சுத்த வாச்சியனான ஜீவாத்மா யஜ்யம் தனுதே வைதிக கர்மாவை அனுஷ்டிக்கிறான். கர்மாணி தனுதே பிச்ச, அப்ப கர்மாணின்னு ஒரு பதம் இருக்கு, அதுக்கு என்ன இருந்தா லௌகிக கர்மாக்கள். உபநிடத பாஷகாரர் அப்படி வாக்கியானம் பண்றாரு. அவரனால ஒருத்தன் பிறந்தான்னாக்க பிறந்ததுல இருந்து ஆரம்பிச்சு அவனுடைய ஆயுசு 100 வருஷம் இருக்கான்னா அந்த 100 வருஷமும் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னாக்க ஏதாவது கிரிய பண்ணிட்டே இருக்கான், ஏதாவது ஒரு செயல். செயல் இல்லாம அவனுக்கு இதுவே கிடையாது. பிறந்த குழந்தை ஆரம்பிச்சு கை கால வச்சு நட ஆரம்பிக்கிறது, கடைசி காலத்திலையும் அவன் கை கால வச்சுன்னா இருக்கான். வயசு 100 வயசு ஆயிடுச்சுனாக்கா நிக்க முடியாது, உட்கார முடியாது, அலாடிட்டு இருப்பான். அப்பவும் கை கால வச்சுன்னு படுத்த படிக்கா இருக்கணும். எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு செயல்லையே ஈடுபடுறதுன்றது நம்ம இது. அது இந்த செயல் லௌகிகம் வைதிகம் ரெண்டுத்துக்கும் சமானமா இருக்கும். லௌகிகர்மாவையும் அனுட்டிக்கிறோம், வைதிகர்மாவையும் அனுட்டிக்கிறோம். இந்த அனுஷ்டானத்துல கூட நாம எப்படி பண்ணணும்னாக்க லௌகிக கர்மாவா இருந்தாலும் சரி வைதிக கர்மாவா இருந்தாலும் சரி பகவத் பரமா பண்ணுங்கோ, எதுவும் சுவார்த்தமா பண்ணக்கூடாது. இது நடுவில் ஒரு விஷயம், இத பகவத்பரமான்னு சொன்னதுக்கோசரம் நேத்தி ஒரு மாமி கேட்டா, ஆத்திலையும் சாலக்கிராமமூர்த்தி தான் கோயிலையும் பெருமாள் தான் ரெண்டு பேரும் ஒரே பெருமாள் தானே, ஆனால் கோயில பண்ற பிரசாதம் அற்புதமா அமைஞ்சிருது, ஆத்துல பண்றது ஏன் அமையல அப்படின்னு. இங்கேயும் பெருமாளுக்கு தான் பண்றோம், அங்கேயும் பெருமாளுக்கு தான் பண்றோம். அப்போ என்னதோ பதில் சொன்னேன். அதுக்கப்புறம் முக்கு சிச்சிலா சுவாமி இருந்தார், அவருடைய திருப்பாவை ஆக்கியான புத்தகம் கிடைச்சது புரட்டின்னு இருந்தேன். அதுல ஒரு விஷயம் எழுதியிருக்கார், ஒருத்த என்ன பண்றான் மார்க்கெட் போறான், போனாக்க அங்க அப்படியே பச்சை பச்சேன்னு புள்ளங்கா இருக்கு, பச்சை பச்சேன்னு அவரைக்கா இருக்கு, அவர் புள்ளங்காவது ஞாபகம். இந்த மாதிரி நல்ல நல்ல கிராமத்துகள்லாம் இருக்குது. உடனே அவன் என்ன பண்றான், இந்த புள்ளங்கா எங்க அப்பாவுக்கு பிடிக்கும், இந்த அவரைக்கா எங்க ஆம்பியாளுக்கு பிடிக்கும், இந்த குடமுளகா இவருக்கு பிடிக்கும் அப்படின்னு இத்தனை மாதிரி வாங்கினான். வாங்கினு வந்து அவன் என்ன சொல்றான், தன் கிரகணி கிட்ட உனக்கு அது பிடிக்குமே நீ அதை பண்ணி சாப்பிடு, அப்பாவுக்கு இது பிடிக்கும் அதை நீ பண்ணி போடு அப்படி அப்படின்னு சொல்றான். எல்லாத்தையும் அவ பண்ணி போடுறா, அதை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறான், சமர்ப்பிச்சுட்டு சாப்பிடுறோம். பாருங்க அங்க எழுதுற எடுத்த சுவாமி இப்ப உத்தேசம் என்ன எடுத்து பெருமாளுக்கு பண்றதா வரல. இது நான் ஏதோ சமாதானம் சொன்னேன், ஆனா இது என்ன அற்புதமான சமாதானம் பாருங்க, பெருமாளுக்கு பண்றதாவே இல்ல உத்தேசம். எங்க அப்பாவுக்கு பிடிக்கும், என் பிள்ளைக்கு பிடிக்கும், என் கிரகிணிக்கு பிடிக்கும் அப்படின்ற எண்ணத்துலதான் நம்ம தெளிவு பண்ணிருக்கோம். அந்த உத்தேசம் அங்க கடைசியில் அதை வெறும் அந்த வஸ்துவை பெருமாளுக்கு சந்திச்சாலும் சாப்பிடக்கூடாது, அதனால பெருமாளுக்கு சந்திச்சு நாம சாப்பிட்டு இருக்கோம். அப்ப என்ன எடுத்தது, உத்தேசம் மாறி போயிடுத்து. கோயில் அப்படி இல்லை, கோயில் பிரசாதம்ன்றது பெருமாளுக்கு நிச்சப்படி நிச்சப்படி பொங்கல் பண்றா, சக்கர பொங்கல் பண்றா, பிளையோகம் பண்றா, சத்தியோகம் பண்றா, ஏதோ ஒண்ணு பண்றா, அந்த பிரசாதத்தை நம்ம கொடுக்கறாது. அந்த பிரசாதம் கொடுக்கச்ச அந்த இடத்துல நமக்கு உத்தேசம் யாருமே நம்ம பணம் கட்டல, பெருமாளுக்கு அவ பக்தி நித்தியப்படி பண்றதை சமர்ப்பிச்சு அதை விநியோகம் பண்றான், அதை வாங்கி சாப்பிடுறோம். இப்ப கோயில்ல பண்ணதுக்கும் ஆத்துல நம்ம உத்தேசம் என்ன, கோயில்ல என்ன உத்தேசம், இந்த ரெண்டு உத்தேசத்தை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதுலயே நமக்கு தெரிஞ்சுடுறது, நமக்கு அதுலயே தெரிஞ்சுடுறது. இந்த உத்தேசத்தை வச்சு பார்த்தோம்னாக்கா இது வேற அது வேற, அங்க அனன்ய பிரயோஜனமா கோயில்ல பண்றது, இங்கேயோ சம்சாரிகளா போயிட்டதுனால நம்ம குடும்பத்தை வச்சிருந்து அவார்டுக்கு பண்றதுன்னு ஆயிடுறது. அப்படி இருக்கச்ச இது எப்படி கோயில பண்ற மாதிரி சோபிக்கும், அப்பவே இவன் கீழ் விழுந்துடுறான். அப்ப உண்மையிலேயே பெருமாளை சமர்ப்பிச்சதாவே ஆகாது. அதனாலதான் நம்ம பெரியவா சுவாமிக்கு வந்து ஆப்பிள் பழம் சமர்ப்பிச்சானா சுவாமி சாட்சியாகும், இங்க பெருமாள் இங்க அம்சேறது இல்ல, இது எதுக்கு வாங்கி நிறைங்கோ அப்படின்னு கேட்டாகும். அங்க பாருங்க நான் சாப்பிடறது இல்ல எதுக்கு வாங்கி வந்த அப்படின்னு கேட்கல, இங்க பெருமாளம் செய்யறது இல்ல எதுக்கு வாங்கி வரீங்கோ அப்படின்னு கேட்ட உத்தேசம் அதுதான் வரணும், பெரியவா அதுதான் கத்துக் கொடுப்பான் நமக்கு. பகவான் மகான்களுடைய வாக்கியங்கள்லாம் இந்த மாதிரிதான் இருக்கும். அதனால அந்த சுவாமி ரொம்ப அழகா எழுதிந்தாரு, முக்கோடி ஷீரா சுவாமி, அவர் வந்து லட்சுமி நரசிம்மாச்சார்ன்னு குறைவன்றம் இல்லாத கோவிந்தெல்லாம் எழுதினவர். அவர் திருப்பா பாசுரம் ஒன்பதாவது பாசுரம் பரிந்தான் கிடைச்சிருக்கு, அதுவே மூணு பாட்டு வந்திருக்கு, அவ்வளவு அழகா எழுதியிருக்காரு பண்ணி ஆனந்தது. அதுல அவர் எழுதியிருக்காரு ஒரு பாட்டுல ஞாபகம் நேற்று பார்த்துட்டு, அதனால இந்த மாதிரி பகவத் பரமா பண்ணுங்க, லௌகிகமோ வைதிகமோ எல்லாம் பகவத் பரமா பண்ணணும். எல்லாம் பகவத் பரமா பண்ற சமயத்துல யாவது ஆயுஷம் அங்க இருக்கு, தன் ஆயுசு பரியந்தம் அது மாதிரி பண்ணணும், ஆயுசு பரியந்தம் தான் பண்ணினான்னு அது எப்படி இருக்கணும், அது ஒழுங்கான அனுஷ்டானம் இருக்கணும். ஒழுங்கான அனுஷ்டானம்ன்றது அசுத்தி வரக்கூடாது, ஒழுக்கம் கெட்டு போகக்கூடாது, மனசு கல்மஷப்படக்கூடாது, மனசனால பெருமாளையே நினைச்சுட்டு பண்ணணும், சுவார்த்த பிரவருத்தியே கூடாது. சுவார்த்த பிரவருத்தி இல்ல, எங்க அப்பா அம்மாவுக்கு தானே பண்றேன் அதுவும் வேண்டாம், அப்பா அம்மாவுக்கு பண்றதை கூட உங்க அப்பா அம்மா நினைச்சுக்காதீங்க, பகவானுக்கு பண்றதா நினைச்சுக்கோங்க. என் பொண்ணுக்கு நான் சீர் வைக்கிறேன் அப்படின்னா கூட நமக்கு தான் பெருமை, என் பொண்ணுக்கு நான் இத்தை வாங்கி கொடுத்தேன் அத்தை வாங்கி கொடுத்தேன்னு சொல்லிக்கிறோம், உண்மையிலேயே அந்த எண்ணம் கூட வரக்கூடாதான். எல்லாம் எந்த எண்ணம் இருக்கணும், பகவத் சங்கல்பம் பகவான் நடத்தினான் கல்யாணத்தை, அது சாத்விகத்தியாக எல்லாம் அப்படி பண்ணிடுறோம். அதனால அந்த சிந்தனையில தான் போகணும். அதனால யாவது ஆயுஷம் அப்படின்னு இருக்கு, தன்னுடைய ஆயுசு எவ்வளவு நமக்கு ஆயுசு இருக்கோ அவ்வளவு காலம் இவன் என்ன பண்ணணும், எந்த கர்மாவை பண்ணாலும் பகவத்தனமா பண்ணணும், அதுல இவன் அனுட்டிக்க போறதோ உபாசனம், அந்த உபாசனத்துக்கு அங்கமான ஸ்வ ஆசிரம தர்மங்கள், அதனால யாகாதிகள் பண்ணலாம், ஒரு சன்னியாசியா இருந்தா தபஸ் பண்ணலாம், ஒரு பிரம்மச்சாரியா இருந்தா சமிதாதானம் பண்ணலாம், ஆச்சாரத்துல இருக்கணும், கிரகஸ்தனா இருந்தா யாகம் ஹோமம் தானம் இது அத்தனையும் பண்ணணும், இவைகள்லாம் வைதிக சிரத்தையோட பகவத் பிரீத்தியர்த்தம் தான் பண்றேன், சாட்சிக தியாகம் பண்ணிட்டு தான் பண்றேன், எனக்கோசரம் நான் பண்ணல நாமமே எல்லாம் அகம் திரக்ஷண பூர்வம திரக்ஷண பலம் ததா நாமமே ஷேபதேரேவே நிறைய மாதிரி சொல்லிட்டோம், அந்த மாதிரி சிந்தனையில பண்ணணும். அப்படி நாம பண்ணினோம்னாக்க இதுதான் சுசரிதமானது. இது இப்படி பண்ணாதான் இந்த பிரம்மலோகத்தை அடையறதுக்கு ஹேத்து, அது இந்த உபாசனம் தான் பிரம்மலோகத்தை அடையறதுக்கு வழிவகுக்கும். இப்ப இதுல பாருங்க, நான் பண்ற லௌகிக கர்மாவோ வைதிக கர்மாவோ ஒழுக்கக்கேடோட பண்ணக்கூடாது. ஒழுக்கமாத்தான் பண்ணணும், சுத்தமா இருக்கணும், அந்த மாதிரிதான் நாம பண்ணணும். அப்படி பண்றதுன்றது இந்த அந்த மாதிரி இருந்தாதான் மனசு சுத்தமா இருக்கும். ஏன்னா கர்மயோகத்தினுடைய பலனே என்ன அப்படின்னா, நாம பண்ற தோஷங்கள் அத்தனையும் களைஞ்சி எடுத்து மனசை சுத்தமாக்கி, கல்மஷத்தை எல்லாம் போக்கி மனசை சுத்தமாக்கி பகவான அடையறதுக்கு வழிவகுக்கும். அது இதுதான் கர்மயோகத்தினுடைய சுரூபமே. கர்மயோகத்தினுடைய சுரூபமே இதுதான். அதனால அந்த கர்மயோகம் அதை பண்ணினோம்னாக்கா அப்ப என்ன ஆகணும், நான் எப்பொழுதும் சுத்தமா இருக்கணுமே, எப்பொழுதும் மனசை நான் வந்து கல்மஷம் இல்லாமல் வச்சுக்கணும். அப்போ நித்தியப்படி சந்தியாவந்தனம் பண்ணு, நித்தியப்படி காயத்ரி ஜபம் பண்ணுங்கோ, திரவஷ்டாட்சரம் பண்ணுங்கோ, துவயமந்திரத்தை அனுட்டியுங்கோ, சர்வஸ்லோகத்தை அனுட்டியுங்கோ, இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னா எல்லாம் பகவத்ரமா பண்ணிட்டு இருக்கோம். இத மாதிரி பண்ற சமயத்துல மனசை ஒருமுகப்படுத்தி பண்ணணும். சந்தியாவனம் பண்ணிட்டே இருக்கிற சமயத்துல எதிர இருக்கிறவாள் வெய்யறதோ வம்பளக்கிறதோ பன்னடவைகளெல்லாம் வேண்டியது இல்லை. அந்த மாதிரி சிந்தனை இல்லாம பண்ணினோம்னாக்க மனசுத்தமாயிடும். அந்த சுத்தமாகணும்னா ஆயுஷ் பர்யந்தம் அது மாதிரி இருக்கணும். அவைகள் தான் பின்னாடி சொல்ல போற இன்னும் வரப்போறது. அதனால இந்த மாதிரி நம்ம பிரவருத்தி இருக்கணும். எப்படி நமக்கு பிரவருத்தி வந்ததுன்னாக்க நமக்கு என்ன ஆகும், எல்லாம் கணிஞ்சு வரும். அந்த சுத்தமான மனசு வந்ததுன்னாக்க நியாயோகம் பண்ணுவோம், அதனால ஆத்ம சாட்சா்காரம் வரும். அதன் பிறகு பக்தி யோகத்தை அனுஷ்டிப்போம். அந்த பக்தி யோகத்தையும் யாவது ஆயுஷம் தன்னுடைய ஆயுத பரியந்தம் பண்ணணும். கர்மா வர்ணாசிரம தர்ம அனுஷ்டானம், உபாசன அனுஷ்டானம் ரெண்டும் ஒன்னா சேர்ந்து அவ்வளவு தூரம் போறது. அப்படி போச்சுனாக்க யாவதாயுஷம் அது மாதிரி பண்ணினாத்தான் பிரம்மலோகம்ன்றது நமக்கு கிடைக்கும். அங்க வாக்கியம் அதான், சகல்வேவும் வர்த்தையன் சகலு அவனல்லவோ. உபாசகன் எப்படிப்பட்டவன், பகவான தோற்று வேற யாரையும் நினைக்கவே மாட்டான், அந்த சிந்தனையோடையே அவன் இருப்பான். அப்படி இருந்தாதான் அவனால எல்லாத்தையும் அடைய முடியும். அதனால அது மாதிரி வரணும், அந்த மாதிரி சிந்தனை இருக்கணும். வர்த்தையன்னு எவ்வளவு நாள், யாவதாயுஷம் அவனுக்கு எவ்வளவு நாள் ஆயுசு விதிக்கப்பட்டிருக்கோ அவ்வளவு நாள். இதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. இப்போ இந்த இந்த ஜென்மாவிலும் மொத்தம் பக்தி யோகத்தை ஆரம்பிச்சு வச்சான். இந்த ஆயுசு முடியச்சேவே அந்த பக்தி பக்தி யோகனுக்கே பிரம்ம வித்ய அது முடியும்ன்றது கிடையாது. இந்த ஜென்மாவிலையும் முடியலாம், இன்னும் பல ஜென்மாக்கள் எடுத்தாலும் முடியாம இருக்கலாம். நமக்கு ஆதிபிரதர் உபாக்கியானம் தெரியும், ஜடபிரத உபாக்கியானம் முதல்ல ராஜா, அதன் பிறகு தப்பசன் வந்த வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்கு பன்னிட்டு இருக்கே ஒரு மானை பார்த்து அந்த மான் போயெடுத்து மானை நினைச்சுட்டு பிரம்ம வித்யாவை கூப்பிட்டார். அப்புறம் மான் போயெடுத்து இவரும் போயிட்டார், மானா பிறந்தார். ஆனா பழைய ஞாபகம் வந்தது பிரம்ம வித்யனுடைய மகத்தியம். அதன் பிறகு திருப்பி ஜடபிரதரா பிறக்கிறார், கருத்தரத்துல சாப்பிட்டு ஆனந்தமா இருக்கார். அவரோ பிரம்ம தியானத்துல இருக்கார், யாருக்கும் அது தெரியல. அன்னைக்கு பார்த்தோமே நல்ல அபியாசம் ஆயிடுச்சுன்னு உட்காந்துட்டே தியானம் பண்ணலாம், நின்றுட்டே தியானம் பண்ணலாம், படுத்துட்டே தியானம் பண்ணலாம், நடந்துட்டே தியானம் பண்ணலாம். ஆனால் அபியாசம் ஆகாதவனுக்கு தான் இந்த மனதை ஒருமுகப்படுத்துறதுக்கோசரம் ஆசனங்கள்லாம் நியமிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். இவர் அது மாதிரி இந்த இவர் இருக்காரு ஜடபரதர், அவர் அப்படிப்பட்டவர். அந்த மாதிரி அவர் இது பண்ணிட்டு இருந்தார். அதனால எத்தனை ஜென்மம் ஆகுமோ தெரியாது, இதையும் சொல்ல போற பின்னாடி. ஆகையினால நாம நினைச்சுட்டு இருக்கோம் நம்ம பக்தியோட இருக்கோம், நம்ம எல்லாம் நமக்கு முடிஞ்சிருத்து. ஆனால் நமக்கு அனுகிரகம் பெருமாள் பண்ணிட்டு பிரபத்தி பண்ண வச்சுக்கேன். நம்ம ஆச்சாரியால் நமக்கு சரணாதிபனிடவே நமக்கு நிம்மதியான பாடு. ஆனால் பக்தியோக நிஷ்டனான அவன் கணக்கு இருந்தாக்கா இந்த ஜென்மாவோட முடியுன்றதே கிடையாது, எந்த ஜென்மாவோட முடியும்னு சொல்ல முடியாது. அதனால யாவதாயுஷம் அவன் எவ்வளவு நாள் இருக்கானோ அவ்வளவு நாள் அனுப்பிச்சுட்டே இருக்கணும். தன்னுடைய வர்ண தர்மம், தன்னுடைய ஆசிரம தர்மம், அத மாதிரி இந்த உபாசனம் இத கிரமமா அனுப்பிச்சுட்டே இருக்கணும். அப்படி அனுப்பிச்சாத்தான் பிரம்மலோகம் அபிசம்பத்தியதே, பிரம்மலோகத்தை அடைவான், அது அவனுக்கு சித்திக்கும். அதுக்கப்புறம் நஜபுனராவர்த்ததே அவன் திரும்பி வரவே மாட்டான். அங்கேயே ஆனந்தமா இருப்பான். சுவாமி தேசிகனோ, சுவாமி எம்பிரமானோ, சுவாமி ஆளவந்தாரோ, நாதமணிகளோ, நம்மாழ்வாரோ, இவன் எல்லாம் எப்படி இருந்தா, இங்கேயே அவள் எல்லாம் ஆனந்தமா இருந்தாவ. ஏன்ன, அவளுக்கு பிச்சல் பிடுங்களே வச்சுக்கலாவ. எல்லா சிந்தனையும் பகவத்பரமாவே இருந்தது. அதனால அவளுக்கு ஆனந்தமா போயிடுச்சு காலம். நீதான் சுகம் வாசலாக. அந்த மாதிரி நம்மள மாதிரி இருக்கிறவங்களாம் அந்த மாதிரி கிடையாது. நிச்சயப்படி ஒரு குடும்ப பிரச்சனை. அது இது இன்னைக்கு ஒருத்தர் பேசினேன், எனக்கு பேசிட்டு ஒரே கஷ்டம், ஆனா கஷ்டப்பட்டு இருக்கோம், அப்படி இருக்கும், அப்படி இருக்கும், எது கஷ்டப்படணும் அப்படி அப்படின்ட்டு நான் சொன்னேன். நீர் வந்து கஷ்டப்படுறது, இவன் அவ கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்ற, உமால கஷ்டப்படாம இருக்க முடியுமா? நமக்கு வேதாந்தம் தெரிகிறது, எவ்வளவு வேதாந்தம் தெரிஞ்சிருந்தாலும் சரி, சுவானுஷ்டான வேலை பரோபதேச வேலாயாம் சர்வே வியாசபராசராக, சுவானுஷ்டான வேலாயாம் முனையோபின பண்டிதாக. பிரத்யார் உபதேசம் பண்ணச்சா எல்லாரும் வியாசரா மாறிடுவா, பராசரா மாறிடுவா. ஆனால் தனக்கு அனுஷ்டானம் வர்ற சமயத்துல முனையோபின பண்டிதாக. ரிஷிகள் கூட பாண்டித்யம்னா விவேக ஞானம், விவேக்கிகளே கிடையாது முனிகள் கூட. ஆவாலும் கீழ் வந்துருவா அப்படின்னு இருக்கு. அதனால இதெல்லாம் வந்து நம்ம உபதேசம் பண்ணலாம், ஆனா நமக்கு எல்லாம் நித்தியப்படி ஒரு கஷ்டம் இருந்துட்டே இருக்கு. அதனால நமக்கு எப்படி சுகம் வரணும்னாக்க, இந்த லோகத்தை விட்டு கிளம்பி பகவான் அடைஞ்சிடும்னாக்க, அப்பதான் நமக்கு ஆனந்தம் வரும். அதனால பிரம்மலோகம் சம்பந்தே நஜபுனராவர்த்ததே நஜபுனராவர்த்ததேன்னு சொல்லிருக்கு. அதனால சாந்தோக்கிய உபரணதானது இப்படி சொல்றக்கு, யாவதாயுகு பிரம்மலோகம் என்று, தன்னுடைய ஆயுசு பரியந்தம் சகல்வேவம் வர்த்தையன் யாவதாயுஷம் அப்படின்னு சொல்றதுனால, இவன் எப்பொழுதும் அதை அனுட்டிக்கணும். பலமுறை அனுட்டிக்கிறதுன்னு சொல்லித்து வாஸ்தவம். அது ஒரு நாள்ல பலமுறை அனுட்டிச்சதா கூட ஆகலாம், நீ சொல்றது சரின்னு தோணலாம், ஆனா உண்மையிலே சரி வராது. காரணம், இந்த வாக்கியத்துக்கு இது அர்த்தம் சொல்லணும். அதுக்கு உடனே அவன் கேட்டான், இல்ல இல்ல உபாசீத்தேன்னு இருக்குது, அது விதிப்பிரத்தியம், விதிப்பிரத்தியம் அதாவது கட்டளை எழுது. இங்க என்ன இருக்கு, யாவதாயுஷம் பிரம்மலோகம் அபிசம்பத்தியதே சகல்வேவம் வர்த்தேன்னு ஒரு வச்சனம் தானே, அங்க விதிப்பிரத்தியமே இல்லை. அது நிகழ்காலத்தை சொல்றது, பிரசன்ட் டென்ஸ். அந்த நிகழ்காலத்தை சொல்லவே இது எப்படி சரியா ரெண்டுத்துக்கும் இது வரும், சமன்வயம் வரும். விதிப்பிரத்தியம் தானே முக்கியம், இது விதிப்பிரத்தியமே இல்லையே, இங்க எப்படி சரியாகும்? விதிப்பிரத்தியம் இல்லாததுனால இந்த யாவதாயுஷம் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டோம்னு சொன்னாக்க, அது வந்து தப்பு. ஏன் அப்படின்னாக்க, இது வந்து நீ சொன்ன மாதிரி விதிப்பிரத்தியம் இல்லதான் இங்க. ஆனா ஏற்கனவே ரெண்டு மூணு அதிகாரத்துல பார்த்திருக்கோம், விதிப்பிரத்தியம் இருக்குது இல்லைன்றதுலாம் பிரதானம் இல்லை. தெரியாத விஷயத்த சொல்றதா, தெரியாத விஷயத்த சொன்னாக்க அது நமக்கு விதிதான். அது தெரிஞ்ச விஷயத்தையே விதிப்பிரத்தியமா சொல்றதுன்னு சொல்லுங்கோ, அப்ப அது அனுவாதம் தான். சொன்னதையே திருப்பி சொல்றது தேவையில்லை நமக்கு. அபூர்வமான விஷயம் இது வரைக்கும் நமக்கு ஒண்ணும் தெரியாது. இதை மீமாம்சையும் நிறைய இடத்துல ஒத்துருக்கா. அதனால தெரியாத விஷயத்த ஒரு வாக்கியம் நமக்கு சொல்றது, இப்ப இதை தெரியாதே நமக்கு, நமக்கு ஆயுசு பரியந்தம் இப்படியே இருக்கணும், வர்ணாசிரம தர்மங்களை அனுட்டிச்சுருக்கணும், உபாசனத்தை அனுட்டிச்சுருக்கணும், அதன் பிறகுதான் பிரம்மலோக சம்பத்தி. அதனால அதன் பிறகுதான் அவன் திரும்பி வரமாட்டான். இதெல்லாம் யாருக்கு தெரியும்? இந்த வாக்கியத்தினாலதான் தெரிகிறது. அதனால இத வந்து இல்லவே இல்லை, இது விதிப்பிரத்தியம் இல்லை, அந்த மாதிரி கேள்வியே வராது. விதிப்பிரத்தியம் இல்லாட்டா கூட இவைகள்லாம் இங்க விதிப்பிரத்தியம் இருக்கிறதா தான் வச்சுக்கணும். அபூர்வமான அர்த்தத்தை சொல்றது. அதனால இது எதுக்கோசரம் இந்த மாதிரி, சரி ஒரு நாள்ல பலமுறை பண்ணாலே கூட வருமே, எதுக்கோசரம் இந்த மாதிரி யாவதாயுஷம் பண்ணணும்னு சொல்றீங்களே, அது என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்க, அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஒண்ணு நினைச்சு பாருங்க, ஸ்தோத்திர பாடம் நம்ம கத்துக்கிறோம், ஸ்தோத்திர பாடம் வந்து சொல்லித்தரும், சாராவளி சேவிக்கிறோம். இந்த சாராவளியை சேவிக்கிற சமயத்துல ஒரு நாள் இப்ப கேட்டாச்சு பண்ணி ஒரு மணி நேரம் அதோட விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மனதுல பதியமாது. எத்தனை வாட்டி நம்ம கேட்கிறோமோ அல்லது கேட்கறது நல்லது, கேட்டது திருப்பி திருப்பி சொல்லி பாக்குறது நல்லது, திருப்பி திருப்பி சொல்லி பாக்குறது நல்லது. என்னுடைய ஃப்ரெண்டு நம்ம உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு வைப்போம், காணி பார்க்க தேவன அதை திருப்பி பண்ணிடுற வயசான சொல்றா இருக்கு. அவர் என்ன பண்ணாருனாக்கா, பாடசாலையில இருக்கு மாடியில ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூம்ல செவுத்துக்கு நாயக சுமாஞ்சலின்னு ஒரு பெரிய புஸ்தகம் உதயநாச்சார் எழுதினது, அந்த செவுத்துக்கு நாலு முறை அவர் பாடம் சொல்லிருக்க. ஏன் சொன்னாருனாக்கா, தான் மனசுல பதியணும்னு. அவர் மாதிரி இடையெல்லாம் பண்டிதன்ல மத்த பிரத்யவரக்கிரீவன் சொன்னதோன்னு அனுமார், நான் என்ன காட்டிலும் கீழானவன் எவனும் கிடையாது சுக்ரீவன் கிட்டன்ட்டு. அந்த மாதிரி என்ன காட்டிலும் பெரிய பண்டிதால் தான் இருக்கா இருந்தாலும் அரிய என்ன பண்ண அதிக சார் அப்படின்னு பண்ணிடுறேன். அப்ப என்ன பண்ணுவேன், அத எங்க ஓரையில எங்க ஆபீஸ்ல இருப்பேன் அப்போ 20 வருஷம் இருந்தேன் வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டியில, அங்க மேல மாடியில உட்காந்து இருப்பேன், யாருமே இருக்க மாட்டா. அந்த சமயத்துல இந்த அதிகாரி புத்தகத்தை வச்சுட்டு லொட்டர் பண்ண முழுக்க ஒரு அதிகாரத்தை எடுத்துக்க வேண்டியது, அதுல 5 ஸ்லோகமோ 4 ஸ்லோகமோ 10 ஸ்லோகமோ எவ்வளவு இருந்தாலும் சரி, அத ஒரு வாட்டி நான் பாடம் சொல்வேன், அந்த ஸ்லோகத்தை ஒரு வாட்டி சொல்றது, அதன் பிறகு அதனுடைய அர்த்தத்தை அடியேன் புரிஞ்சுண்டு அத அந்த யாரும் இருக்க மாட்டா அடியேன் பாடம் சொல்வேன், சொல்லி சொல்லி சொல்லி அப்புறம் திரும்ப மாறி திருப்பி சொல்லி பாக்குறது, இப்படியே பண்ணி பண்ணி 562 ஸ்லோகம் லொட்டர் பண்ணாடியே. இப்ப ஏன் அந்த மாதிரி அதை சொல்லிண்டே வந்த ரொம்ப நாள், அப்புறம் கொஞ்சம் ரசிக்கல சில பேர் எல்லாம் சரி நாடி கூப்பிட்டேன், அதனால எனக்கு ஞாபகமா இருக்கு கடந்து. ஆனால் நிச்சயப்படி சொல்றது எதுக்குன்னாக்கா, மனசுல பதிஞ்சு எப்பொழுதும் எப்ப தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட சொல்லிடணும் இந்த மாதிரி இந்த ஸ்லோகம் எனக்கு இருக்கு அப்படின்ட்டு. அந்த மாதிரி அவர் ஒரு ஸ்தோத்திர பாடம்னாக்கா அப்படிதான், நம்ம நிச்சயப்படி சொல்லிண்டே இருந்தால்தான் மனசுல நிற்கும். சரஸ்வரநாமம் அப்படிதான், சாராவளி காலவிஷயம் சொல்றோம், உபன்யாசம் பண்றோம், அதை கேட்டுக்கிறோம், அதுவும் அப்படிதான். ஒரு வாட்டி சொல்லிட்டு அடுத்த நாள் புத்தகத்தை மூடி வச்சுக்கோனாக்க அதனால வரவே வராது, மறந்து போயிடும். அந்த மாதிரிதான் இங்கேயும் இந்த தியானம் இருக்கே ஒரு நாள் பல முறை பண்ணி எடுத்து இதுவே போறோம்னு விட்டுட்டோம்னாக்க அதுக்கப்புறம் வேற சிந்தனை போயிடும், வேற சிந்தனை போயிடுத்துன்னு வச்சுக்கோங்க உபாசனம் விருத்தி ஆகாது. அப்போ வேற சிந்தனை போச்சு என்ன, ஜடபிரதர் கதையா ஆயிடும். அவர் உபாசனம் பண்ண ஆரம்பிச்சுட்டு மான சிந்தனை பண்ண ஆரம்பிச்சார், கடைசியில் அவருக்கு மரணம் வந்து திருப்பி புறக்கச்சே மானா பிறந்துட்டார். அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுறாரு அவர், ஐயோ என் ஜென்மா வேஸ்டாகிட்டேனே நான் இது மாதிரி பண்ணிட்டேன்னு கஷ்டப்பட்டுக்கிறேன். அதன் பிறகுதான் திருப்பி ஜடபிரதரா பிறந்து யோகத்தை அனுஷ்டிச்சு மோட்சத்தை அடைஞ்சேன்னு விஷ்ணுபுராணம் போயிட்டு இருக்கு. அதனால அது விசேஷம். அது அது மட்டுமில்ல, பெருமாள் சொல்றார் பிரயாண காலே பிச்சமாம் சேவிதுர் யுக்த சேதசாம். பிரயாண காலத்துல கூட சரி, பிரயாணம் வெறும் இந்த ஊருக்கு போறது அந்த ஊருக்கு போறது இல்ல, மகா பிரஸ்தானம் எல்லாம் முடிஞ்சு நம்ம பெருமாள் நம்மள அழைச்சன் போற இருப்பாருங்க, சேவை குண்டத்திலிருந்து வந்து நம்மள அழைச்சன் போறா, அந்த சமயத்திலையும் பறக்கணும் நாமும் கதாகம் பகவந்தம் அப்படின்னு கஜத்துல சொல்றாரு பாருங்க. அந்த மாதிரி எப்ப பார்ப்பேன், சாட்சாத் கரவாணி சக்ஷுஷா அப்படின்னு பரபக்தி பரஜான பரமபக்தின்னு சொல்ற மாதிரியோ அந்த சிந்தனையில ஆனந்தமா பெருமாளை எப்ப சேவிப்போம் எப்ப சேவிப்போம் போய் நேர்க்கணும் அப்படின்னு ஓடுறோம் பாருங்கோ. அது நிறைய பேரை பார்த்துட்டேன், மலையில உண்டிதான் அந்த சிந்தனை இருக்கு எல்லாருக்கும், ஏன்னா டிக்கெட்டே கிடைக்க மாட்டேன்றது. கடைசியது என்ன, போய் சேவிக்கு உள்ள போய் நல்லா கண்ணில் பண்ணும் பெருமாள் நல்லா சேவிச்சுட்டு மனசு ஆனந்தமா இருக்கணும். அப்ப பறக்கிற பாருங்க, நான் முன்னாடி போனோம்னு அந்த மாதிரி ஒரு உற்சாகம் வரணுமா. அப்பவும் அத சொல்றாரு பெருமாள், பிரயாண காலே பிஜமாம் தேவிதுர் யுக்த சேதசாம், யுக்த சேதசாக மனச யோகத்துல சேர்த்து ஒருமுகப்படுத்தி என்னையே நினைச்சுட்டு இருக்கானே பிரயாண காலத்துல கூட, அப்பதான் அவனாலதான் அவன் அவளால்தான் என்ன பாப்பா, அவளால்தான் என்ன பாப்பா, எல்லாராலையும் பார்க்க முடியாது. அது மாத்திரமா 8வது அத்தியாயத்துல சொல்ற கீதையில எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் தியஜத்யந்தே கலேபரம் தம் தமேவ ஏதி கௌந்தேயே சதா தத் பாவ பாவிதா. இங்க பாரு, யார நினைச்சுண்டு இந்த சாதகன் உபாசகன் உடம்ப விடுறானோ அந்தந்த உடம்பதான் அவன் எடுத்துப்பான். ஏன்னா அதான் நினைக்கிறான், எதை நினைக்கிறானோ எதை நினைச்சுன்னு இந்த உடம்ப விடுறானோ அந்த உடம்பதான் அவன் எடுத்துப்பான். அங்க ஆதிபர்தர் உபாக்கியானத்தை எடுத்திருக்கிறது பாஷிகார தேவியனும் காமிச்சிருக்க. அதனால எந்த உடம்பையோ எந்த பிறவியோ எதை நாம நினைக்கிறோமோ எதை நினைச்சுன்னு இந்த உடம்ப விடுறோமோ அதுதான் நாம அடைவோம் அடுத்த ஜென்மாவில. அதனால பெருமாள் சொல்றேன் வந்து பிரயாண காலே மனசா அபலேனே அனலேனே தஸ்மா சர்வேஷு காலேஷு மாமனஸ்மர யுத்தியச்சே. எப்பொழுதும் இந்த மனசு இருக்குது பிரயாண காலத்திலையும் சரி சுத்தமான மனசுனால நெருப்பு மாதிரி இருக்கணும் மனசு. அந்த நெருப்பு மாதிரி இருக்கக்கூடிய மனசுனால நெருப்பு என்ன பண்ணும் எதையும் அண்டப்படாது. அந்த மாதிரி மனசு என்ன பண்ணணும் லௌகிக இதர விஷயங்கள் இதையுமே கிட்ட நெருங்க விடாம பண்ணிடும். பண்ணி பகவானையே சிந்தனை பண்ண போகும். பகவானையே சிந்தனை பண்ணிட்டு இருந்தாக்க தஸ்மா சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர என்னையே ஸ்மரன் சொல்லல அனுஸ்மர தொடர்ந்து நினைச்சுட்டு கடைசி காலப்பிருந்து என்னையே நினைக்கணும். நீ என்னையே நினைச்சுட்டு இருந்தேன்னாக்க நீ போற சமயத்துல என்னையே அடைஞ்சிடுவேன். அதே நீ வேற எதையாவது நினைச்சுட்டு இருந்தேன்னாக்க அந்த சமயம் எதை நினைச்சியோ கடைசி சமயத்துல அதுதான் நீ அடைவேன். அதுவா உனக்கு தேவை? ஒரு உபாசகனுக்கு பகவத் பிராப்தி தானே முக்கியம். அதனால அதையே பண்ணு நீ. அது மட்டும் இல்ல இது பிரசோபரர் சொல்றது பிராயணாந்தம் ஓங்காரம் அபித்யாயித அப்படின்னு இருக்கு. ஓங்கார வடிவோட பிரணவ இது திரிமாத்திர பிரணவ உபாசனம்லாம் இருக்கு. அதுல பிராயணாந்தம் பிராயணம்னு மகா பிரஸ்தானம் கிளம்புறது அது பரியந்தம் பிரணவத்தை வச்சுண்டு பகவானையே உபாசனம் பண்ணணும் அப்படின்னு நாங்க வந்து உபாசனம் சொல்றது விதிச்சிருக்கு. இந்த வச்சனம் நீ என்ன கேட்ட விதிப்பத்தி யாவதாயுஷம் பிரம்மலோகம் அபிசம்பத்தியதேன்ற இடத்துல விதிப்பத்தி அல்ல என்ன இங்க இருக்கோல்லையோ பிராயணாந்தம் ஓங்காரம் அவித்யாயுதன் இருக்கு. அதனால அதுலயே விதிப்பத்தி இருந்துருத்தே. அதனால அதுலயும் தெரிஞ்சுக்கோ நாம வந்து என்ன ஆனாலும் சரி பகவத் சிந்தனத்தை விடக்கூடாது. அதனால நாங்க அசகிருதாவிர்த்தம் உபாசனம்னு முன்னாடி சொல்லிட்டோம். அந்த அசகிருதாவிர்த்தம் ஆவர்த்தம் அப்படின்றது ஒரு நாள்ல ஆவர்த்தி பண்றதுன்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா வாக்கியம் அப்படி அமைஞ்சு கொடுத்து யாவதாயுஷம் அதாவது பிராயணாந்தம் அந்த மாதிரி பண்ணணும். அதே மாதிரி பகவத்கீதையில சொன்ன பிரகாரம் நம்ம பகவானையே அமைச்சுட்டு இருந்தாதான் நம்மளால பகவானை அடைய முடியும். வேற எதையாவது தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னாக்க ஒரு நாள் முச்சுட்டு அதுக்கப்புறம் சிந்தனை என்ன ஆகும் வேற எத்தனை நினைக்கிறோமோ அதையே நினைச்சிட்டு இருப்போம். நமக்கு அடுத்த இது ஜென்மா கிடைச்சிடும் பக்தி யோகம் முடியாது மோட்சமே கிடைக்காது திருப்பி இதே சம்சார குழியில விழுந்து அல்லாடிட்டு இருப்போம். அந்த மாதிரி வரக்கூடாது. அது ஒரு நல்ல யோகிக்கு அழகல்ல. ஆகவே இந்த அதிகரணத்துல ஆப்ரயாண அதிகரணம் ஆப்ரயாணாத்து பிரயாணம் கிளம்புறமே அது பரியந்தம் எப்பொழுதும் பகவானையே சிந்தனை பண்ணணும். கிளம்பிட்டோம்னாக்க பகவத் சிந்தனை தான் வேற காரியமே கிடையாது. என்ன எங்க போனாலும் ஸ்ரீகுண்டம் தான். அங்க போற வழியெல்லாம் சதம் மாலா அஸ்தாகா சதம் சூர்ணா அஸ்தா சதம் வஸ்திர அஸ்தாகனா அங்க இருக்கு கௌடீரிக்க பண்றதுல நூறு மாலைகளை வச்சுட்டு இருக்கான ஸ்ரீகள் அஸ்வர ஸ்ரீகள்லாம் சூர்ணம் கந்த பொடியெல்லாம் சென்றிருக்காளாம் வஸ்திரங்கள்லாம் சென்றிருக்காளாம் இவன் அவ்வளோ கௌரவிக்கிறாளாம். காரணம் என்ன தோ ஒரு முக்தன் வந்துட்டானே இவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு உபாசனம் பண்றான் அப்படிப்பட்டவன் நம்ம சிவகுண்டத்துக்கு வர்றதுனால இவனை நம்ம சேவிக்க வேண்டாமான்னு விழுந்து விழுந்து சேவிக்கிறாளாம் அவனை எழுந்துள்ள பண்றாளாம் அப்படின்லாம் அங்க உபரணத்துல சொல்றது கௌரவீதி உபரணத்து பிரசனோபரணத்துலாம். அதனால தன்னுடைய ஆயுதம் முழுக்க பண்ணணும். தலைமுறை பண்றதுன்றது ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் கிடையாது. எப்ப ஆரம்பிச்சானோ தன்னுடைய ஆயுதம் முடிகிற பர்யந்தம் அந்த பிரம்ம வித்தியன்றது அப்பதான் சித்திக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு மனச அழுத்தி அழுத்தி மனசை நல்லா அடக்கி பண்றானோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்மாக்கள் எல்லாம் போயிட்டே இருக்கும். அந்த கர்மாக்கள் எல்லாம் அழிஞ்சிடும். பிராரத்த கர்மாவையும் அனுபவிக்க முடிச்சு அனுபவிச்சு அனுபவிச்சு எல்லாத்தையும் தீர்த்துருவோம். அதன் பிறகு ஆனந்தமா போய் சேருவோம் பகவானே. இதுதான் பத்ததி. அதனால ஆப்பிரயாணம் இந்த உபாசனமானது அனுவர்த்திக்க வேணும் அப்படிங்கறத இந்த அதிகரணத்தினுடைய சாரம் அப்படின்னு சுவாமி ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்போ ஸ்லோகத்தை தெரிவிக்கலாம். ஏகஸ்மின் வகஸ்ரே யதி பவதி பரத்யான ரூபாது பக்திஹி தத்விஸ்ராந்தோ விதி ஸ்யாத் உபரிது விபலா பிரம்மசிந்தேத்ய யுக்தம் சாந்தோக்யே யாவதாயுஹு சுசரிதமுதிதம் பிரம்மலோகாத்தி ஹேதோஹ தத்தி தியானஸ்ய விருத்யை ததபி ச விஹிதம் உச்சசித்தாஹ்யநாந்தம் அப்படின்னுட்டு இங்கு சாதிக்கிறேன். ஏகஸ்மின் ஏவ கஸ்ரே. கஸ்ரேனாக்க தினம், ஒரு நாள் நம்பம், நாள் நம்பம். ஏகஸ்மின் ஏவ கஸ்ரே, ஒரு நாள்ல, ஒரே ஒரு நாள்லேயே எதி பரத்யான ரூபாது பக்தி பவதி. பரத்யானம், பர அப்படின்னா பெருமாள், பெருமாளை தியானிக்க தியானிக்கப்படியான ஒரு ரூபம் அதுதான் பக்தி. அந்த பக்தியானது எதி பவதி ஒரு நாளே முன்னோடுன்னு வச்சுக்கோங்க. அப்போ தத் விஸ்ராந்த விதிஹி சார், விதிஹி தத் விஸ்ராந்த சார், விதி பிரத்தியத்தினுடைய அர்த்தமானது தத் விஸ்ராந்த. அந்த ஒரு நாள்ல பண்றோம் பாருங்க, அதுலயே அது விஸ்ராந்தி முடிவு அடைஞ்சிடும். அதான் விதி பிரத்தியத்தினுடைய பலம் சித்திச்சு விட்டது. அதனால ஒரு நாள் பண்ணாலே போருமை, அதுலயே பல முறை பண்ணிவிடுறதா ஆயிடுச்சு. ததுபரி உபரிச்சு சிந்தா உபரிச்சு விபலா உபரி இல்ல இல்ல மேல மேல நாங்க பண்றோம் அப்படின்னாக்க அது விபலா, அது விபலம், அது பலமே இல்லாதது, வியர்த்தமானது, விபலம் அது. அதனால விபலமா போயிடுவே, அது பண்ணவே வேண்டாமே, அத்தனை நாள்லாம் பண்ண வேண்டாம். அதனால பிரம்ம சிந்தா விபலாயுதி அயுக்தம் பொறுப்பட்டு சொன்னானே, அது பொருத்தமற்றது, அது யுக்தம் இல்ல, சரியானது அல்ல அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னு சாந்தோக்கியே சாந்தோக்கியோ கிரகத்துல கடைசியில சொல்ற சமயத்துல இது சொல்றக்கு சகல் வேவம் வர்த்தயன் யாவதாயுஷம் அப்படின்னாங்க. தார்மிகான் விதத்தது அந்யத்ர தீர்த்தேப்யாம் சகல் வேவம் வர்த்தயன் யாவதாயுஷம் பிரம்மலோகம் அபி சம்பத்யதே நஜ புனராவர்த்ததே நஜ புனராவர்த்ததே அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. இதுல யாவதாயுஷம் பதம் இருக்கு. அந்த யாவதாயுஷம் என்ன பண்ணணும், யாவதாயுஹு சுசரிதம் உதிதம், சுசரிதம் அழகான ஆச்சாரம், என்ன அர்த்தம், ஒழுக்கத்தோட சுத்தமா தன்னுடைய வர்ண தர்மத்தையும் தன்னுடைய ஆசிரம தர்மத்தையும் அனுஷ்டிக்க வேணும். அத்தனையும் அனுஷ்டிச்சு அதன் பிறகு அதோட கூட உபாசனத்தை அனுஷ்டிக்கணும். அது சொல்லப்பட்டது சுசரிதம் உதிதம் ஏவம் வர்த்தையன், ஏவம்னா இவ்வாறாக, எவ்வாறாக எப்படி உபநிடத்தில் எல்லாம் விதிக்கப்பட்டிருக்கோ அவ்வாறு இருந்துட்டு அது சுசரித்தம் நம்முடைய ஜீவனத்துக்கே சாபல்யத்தை கொடுக்கக்கூடியது. நம்ம எல்லாம் இருக்கும், நம்ம எல்லாம் பார்த்து எல்லாரும் எவ்வளவு ஆனந்தப்படுவா, இருந்தா அது மாதிரி மனுஷாலா இருக்கும். நீங்க எல்லாம் பாருங்க, ஒரு பக்கம் ஸ்ரீபாஷம் கேட்கறீங்க, ஒரு பக்கம் ஸ்ரீமத் ரகசத்ரே சாரம், இன்னொரு பக்கம் தோசாராவளி, இன்னொரு பக்கம் கீதாபாஷ்யம், ஏதோ பொழுது நல்ல பொழுது நல்ல பொழுது நல்ல பொழுது. என்னையே கேட்டுட்டு இருக்கா ஏமலதாமாவும் இல்லாம கீதாபாஷ்யம் ஆரம்பிக்க போறேன். சனி ஞாயிறு சனி ஞாயிற் ஒரு அடுத்த வாரத்துல இருந்து ஆரம்பிக்கலாமான் இருக்கோம். சங்கல்பம் அனுபவிக்கணும் பெருமாள். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி நல்ல பொழுதா போச்சுக்கோங்க, எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். அதனால சுசரிதம் உதித்தம் எதுக்கு தெரியுமோ, பிரம்ம லோகாத்தி ஹேதோ, பிரம்மலோகத்தை ஆப்தி அடையறது, பிரம்மலோகத்தை ஆப்தி அதை அடையறதுக்கு கேதுவாக இந்த சுசரிதமானது யாவதாயுஷம் பண்ணணும், அனுட்டிச்சே ஆகணும்னு அங்க விதிக்கப்பட்டிருக்கு. அது கூட எதுக்கு தெரியுமா? தத்தி அந்த விதிக்கப்பட்டது கூட யாவதாயுஷம் அனுட்டிக்கணும் அப்படின்றது கூட தத்தி தியானசிய விருத்தியை ததுஹி, அதுவோ என்றால் தியானசிய விருத்தியை, தியானத்தினுடைய விருத்தி. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம தியானிக்கிறோமோ, கொஞ்சம் நினைஞ்சு பாருங்களேன், நம்ம பழகிறமே மனுஷாரோட பழகிற சமயத்துல இப்போ 3 வருஷம் முன்னாடி 2019 மே மாசமும் இன்னொரு சாராவளி ஆரம்பிச்சோன்னு ஞாபகம், அதுக்கு முன்னாடி யாரையும் அது எனக்கு தெரியாது. இப்போ நான் உங்களெல்லாம் பார்த்து நேரம் சேவிக்கணுமே அப்படின்னு எனக்கு தோன்றது. என்ன மாதிரி மனசு உங்களுக்கு எல்லாம், எப்படிப்பட்ட உத்தமமானவள், பழக பழக பழக உங்களுடைய வைபவம் என்ன தெரியுது. அதுக்கு முன்னாடி தெரிஞ்சதோ பார்க்கணும்னு ஆசை வருது, சேவிக்கணும்னு ஆசை வருது. எப்பேற்பட்ட உத்தமமான வாய்ப்பா எல்லாரும், அந்த மாதிரி ஒரு ஆத்ம ஜானம் உங்களுக்கு எல்லாம். எவ்வளவு அடியே நடிகேன்னு எப்படி சொல்ல, உங்க சுரூபத்தை தெரிஞ்சுட்டு அதுக்கு அனுகுணமா நீங்க எல்லாம் இருக்கீங்களோ இல்லையோ, எவ்வளவு விசேஷம். அதனால இந்த மாதிரி பழகணும், தியானசிய விருத்தி, பழக பழகதான் எல்லாம் நன்னா கை கூடும், நமக்கு அடங்கி வரும், நன்னா மனசுல தியானம் பண்ணிட்டு பெருமாளையே நினைச்சுட்டு இருப்போம். எல்லா பெருமாளும் மனசுல பதியறாளன்னா, எனக்கு தேவப்பெருமாள், அமுதன், உப்புடையப்பன், திருவாயன், ரங்கநாதன், இந்த மாதிரி ஒரு 10 பெருமாள் தான் என் மனசுல பதிஞ்சிருக்காரு. எத்தனையோ பெருமாள் சேவிச்சாச்சு, ஆனால் என்னை இவாள்லாம் அடிக்கடி சேவிக்கிறோம், மீதி பெருமாள் எல்லாம் அப்படி சேவிக்கலையே. எப்பயோ ஒரு வாட்டி கேரளா யாத்திரை, மலையாள தேச யாத்திரை, ஒரு 2 வாட்டியோ என்னவோ திருநாங்கூர் கஷேத்திரங்கள், அவ்வளவுதான் சேவிச்சிருக்கோம். அதனால எல்லா பெருமாளையும் மனசுல நிக்கல, 4 வாட்டி சேவிச்சா வந்துடும். அதனால தியானசிய விருத்தியை, எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம தியானம் பண்ணிட்டே இருக்குமோ அவ்வளவுக்கு விருத்தி ஆகி மனசுல அப்படியே பதிஞ்சு பகவான விட்டா நமக்கு கதியே இல்லை அப்படின்னு எப்ப எதை நினைச்சாலும் பகவத்ரமாவே பார்ப்போம். நாம துலகனாச்சியார் கதை மாதிரி அழகும், மனசு ஆனந்தப்படும் அந்த கதையில இருக்கும். அத மாதிரி ததபிச்ச விகிதம், அப்படிப்பட்ட இந்த தியானம் கூட விகிதம் விதிக்கப்பட்டது எங்க, குத்திரச்சத்து, ஒரு பிரசித்தமான உபநிஷத்துல. அது எங்கன்னா பிரஸ்ன உபநிஷத்து, அங்க பிராயணாந்தம் ஓங்காரம், பிராயணாந்தம் ஓங்காரம் அபித்யாயீத, பிராயணம் கிளம்புறது மகா பிரஸ்தானம், அது பர்யந்தம் ஓங்காரத்தை தியானம் பண்ணுங்க. ஏன்னா ஓங்காரத்துல தான் பெருமாள் சுரூபம், பிராட்டி சுரூபம், ஜீவஸ்வரூபம், அது அத்தனையும் சொல்றக்கு அகார உக்காரம் அகாரத்தின். ஆதரனால அதை வச்சு சொல்லுங்க. ஆசிரமத்துல சதசு நடந்தப்போ இந்த விஷயம் வந்தது. அப்போ உட்காரத்து ஒரு சுவாமி சொன்னார், இங்க வந்து அகாரத்தினால பெருமாள், மகாரத்தினால ஜீவன், உக்காரத்தினால அவதாரணம், பெருமாளுக்கோசரமே ஜீவன் இருக்கான் அப்படின்னு நாங்க சொல்றேன். அதுதான் வந்து சம்பிரதாயம்னு ஒரு சுவாமி சார். அடையன் அப்ப விஞ்ஞானிச்சேன், இல்ல பிரதான பிரதிதந்திராதிகாரத்துல சுவாமி தேசிகன் 2 இது உதாரிக்கிறார். ஒண்ணு அக்ரதஸ்பிரயோ ராமஹாம் சீதா மத்திய சுமத்தியமாம் பிருஷ்டதஸ்து தனுஷ்பாணிஹி லக்ஷ்மணோ அனுஜகா மகா அப்படின்னு சாய்க்கிறார். முதல்ல பெருமாள் போறாராம், பின்னாடி அழகா பிராட்டி போறாளாம், அதன் பிறகு லக்ஷ்மணன் போறான், 3 பேர் போறார். இத பார்த்துட்டு ஹா அப்படிங்கிறார் வால்மீகி. வால்மீகி ஆச்சரியம் தாளம் இல்லையா? என்ன ஆச்சரியம்னாக்க, இவன் சர்வேஸ்வரன், பிரணவ அர்த்தத்தை எவ்வளவு அழகா காமிக்கிறான். அகாரன் ஆன உக்காரம் ஓ மகாரம் ஜீவன், நாங்க 3 பேர் தான் பிரணவத்துல சொல்லப்பட்டிருக்கோம், அகார உக்காரம் அகாரம். அந்த மாதிரி இவா 3 பேரும் போறதுனால என்ன அழகா பெருமாள் காமிக்கிறான் இதை பிரணவ அர்த்தத்தை. சுவாமி இதையும் எடுத்திருக்கார். இன்னொன்னு ஒண்ணு சொல்றார், அர்ஜுன ரதத்திலும் கண்டுகொள்வதுன்னு சொல்லிருக்காரு. அர்ஜுன ரதத்துல பிராட்டி கிடையாது, கிருஷ்ணன் உட்காந்துருக்கான் பின்னாடி கைய கூப்பிட்டு இவன் உட்கார்ந்து அர்ஜுனன். பெருமாள் உபதேசம் பண்ற, அர்ஜுனன் வந்து கைய கூப்பிட்டு உபதேசத்தை வாங்கிட்டு இருக்கான். அப்ப கைய கூப்பிடுறதுனால நமஹான்னு சொல்லிட்டான். நமஹான்னாக நமமான்னு அர்த்தம், நான் உனக்குதான் இருக்கேன் எனக்கு இல்ல. அப்ப உக்காரம், உக்காரம் அவதாரணம், ரெண்டுத்தையும் உதாரிச்சுட்டு தேசிகன். அதனால ஓங்கார் பிராயணாந்தம் ஓங்காரம் அபித்யாயீத அப்படின்னு வாக்கியம் சொல்லிருக்கே, அதனால யாவதாயுஷம் இந்த உபாசனத்தை அனுஷ்டிச்சுதான் ஆகணும், அதை விடவே கூடாது. அதனால ஒரு நாள் பண்ணா கூட பலமுறை தியானம் பண்ணதோ ஆயிடும், ஆனால் அது போராது மோட்சத்துக்கு. கடைசி பர்யந்தம் கர்மா அனுஷ்டிச்சு மனச கல்மஷங்கள் எல்லாம் போக்கி சுத்தமான மனசோட உபாசனத்தை கடைசி பர்யந்தம் அனுஷ்டிக்கணும். அதனால ஸ்வர்ணாஸ்ரம தர்மங்களையும் அனுஷ்டிக்கணும், உபாசனத்தையும் கடைசி பர்யந்தம் அனுஷ்டிக்கணும். அப்படி அனுஷ்டிச்சு பெருமாளத்தை அடையணும். இதுதான் சித்தாந்தம் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்ப ஸ்லோகம் பாருங்க. ஏகஸ்மின் ஏவகஸ்ரே யதி பவதி பரத்யான ரூபாசு பக்தி தத்விஸ்ராந்தோ விதிஸ்யாத் உபரிதி விபலா பிரம்ம சிந்தேத்யுக்தம் சாந்தோக்யே யாவதாயுஹ சுசரிதமுதிதம் பிரம்ம லோகாத்தி ஹேதோஹ தத்திவ்யானஸ்ய விருத்யை ததபி விஹிதம் புத்திராயணாந்தம். இதுல ஒரே ஒரு சூத்திரம், ஆப்ரயாணாத் தத்ராபி திருஷ்டம். ஆப்ரயாணாத் இந்த உபாசனமானது ஆப்ரயாணாத் கடைசியில பிரயாணம் கிளம்புறமே அது பரியந்தம். இந்த ஆ அப்படின்றது இருக்கிற உபசர்க்கம் ப்ரிஃபிக்ஸ், இதை வந்து முன்னாடியும் சொல்லும் பின்னாடியும் சொல்லும். ஆஜன்ம சுத்தால் அப்படின்னா என்ன அர்த்தம், ஆனா ஆரம்பம் புறக்கத்தில் பிறந்திருந்தே இவன் சுத்தமா இருக்கான் இவன். அதுக்கப்புறம் ஆ பிரயாணம் சுத்தால் அப்படின்னாக்கா இவன் இங்க இருந்து கிளம்பினானே அது பரிந்து இவன் சுத்தமா இருந்தான், அத மாதிரி இது. அதனால ஆ பிரயாணம் இங்கிருந்து கிளம்புற பரியந்தம் இவன் அனுப்பிச்சுதான் ஆகணும். ஏன் தத்ராபிக திருஷ்டம், அதுல கூட ஆப்ரயாணம் உபாசனம் பண்ணணும் அப்படின்ற விஷயத்திலையும் திருஷ்டம் ஹி எந்த காரணத்தினால தெரியுமோ தத்ராபி திருஷ்டம் அதுலயும் வாக்கியம் இருக்கு. யாவதாயுஷம் பிரம்மலோகம் அபிசம்பத்தியதேன்னு சகல்வேபம் வர்த்தையன்னு ஆரம்பிச்சு யாவதாயுஷம் இருக்குது, அதனால அதை கொண்டு பார்க்கணும். சுவாமியோ ஒருபடி மேல போய் குத்ரஜித் பிராயணாந்தம் சொல்லி பிராயணாந்தம் ஓங்காரம் அபித்யாயிதேன்ற வாக்கியத்தை அடுத்து காமிக்கிறார். பாஷகாரன் கூட்டிட்டு தான் காமிப்பார், சுவாமி தேசிகன் அதை விளக்கி அனுப்பிச்சாவன். அது மட்டும் இல்லாம உத்தமூர் சுவாமி என்ன பண்ணாக்கா பகவத்கீதா வசனங்களையும் சொல்லிட்டார். பகவத்கீதா கீதா வசனங்கள்னா அப்ப சொன்ன பாருங்க, பிரயாண காலே பிச்சமாம் தேவிதுர் யுக்த சேதனா எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் சதத்யம் தே கலேபரம் தம் தமே வைத்தி கவுந்தேயே சதா தத் பாவ பாவிதா அப்படின்னு சொல்லி சாச்சிருக்காரு சுவாமி, பெருமாளே உபதேசிச்சிருக்காரு. அதனால அதுக்கு அனுகுணமாகத்தான் நடக்கணும், அதற்கு அனுகுணமாகத்தான் இங்க நடக்கணும். ஆகவே ஆப்ரயாணம் ஆயுசு முடிகிற பர்யந்தம் இந்த உபாசனம் ஞான குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ அஸ்து குரு பரம்பராயே நமஹ.